இந்த லவ் மேட்ரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நல்லா சொன்னீங்க சார். இது பாருங்க, உங்கள் பொண்ணு பையனை வீணாக போகணும்னு நினச்சிங்கன்னா போய், தம்பி அந்த பொண்ணுலாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுப்பா, ஒரே வார்த்தை. பிரெயின் ஏற்கனவே உங்ககிட்ட நோ சொல்லணும்னு ப்ரோக்ராமு, ரைட்? பண்ணாத உடனே பாரு, கட்ட புடவையோடு நான் போனால் அந்த பொண்ணோட தான் போவேன்னு சொல்லிட்டு போய் நிற்கும். யுவர் ஜாப் இஸ் நா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் சிலதெல்லாம் பச்சை பச்சையாக கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏன் இது கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஒரு கிளாஸ்லேயும் எனக்கு சில விளங்காத பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துன்னு இருக்கிறாங்க, ரைட்? நான் இவ்வளோ பேசின பேரை கூட அப்படியே பொங்கு பொங்குன்னு பொங்கி, நான் நல்லாதான் மேடம் வளர்த்து, ஏன்னே தெரியல மேடம், இவன் இவ்வளோ ஒழுக்கம் கெட்டு இருக்கிறான். என்ன ஆச்சு, பையன்கிட்ட பேசின்னு இருக்கிறான். எவ்வளோ வயசு? 16 வயசு. 16 வயசில் பையன்கிட்ட பேசாமல் கிருஷ்ணாராமா கோயிந்தா நான் பேசின்னு இருக்கோம் அது, ரைட்? ஒன் மதர் இன்றைக்கி காலையில் சொல்லுது ஒரு பொண்ணு, என் தலை மேலே அச்சு சத்தியம் பண்ணு, நீ நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நம்ம கம்யூனிட்டியில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சீரியஸ்லி, ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். அதுக்கு எவ்வளோ வயசு? 15 வயசு. அது யாரையோ பார்க்குது, அது உடம்பில் வர அரிப்பு. அதை போய் இப்போ நீ என் தலை மேலே சத்தியம் பண்ணுனா அது என்ன சத்தியம் ஹரிச்சந்திரன் நீ வளர்த்து வச்சுருக்கிறீங்க? லவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா சுனாமியை பார்த்து தண்ணி துப்பாக்கி தான். உங்களுக்கு திருப்தி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க, ஆனால் சுனாமி அடிச்சுட்டு போவோம். ஹவு டு யூ ஹேண்டில் லவ் மேட்டர்ஸ்? லீவ் இட்டுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்டரே போட தெரியாது. ஹவு டு யூ ஹேண்டில் இட்? இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறீங்கல்ல, ரைட்? இந்த ட்ரெஸ்ஸை போனீங்க அப்படியே பார்த்தீங்க வாங்கிட்டு வந்துட்டிங்களா? என்ன பண்ணீங்க? இப்படி போட்டு சைஸ் சரியாக இருக்குதா, இப்படி இருக்குதா, அப்படி 6 மாதம் பார்க்குற சார் ட்ரெஸ்ஸு 1000 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு விஷயத்த அவ்வளோ சீனு. நான் இப்படி இருக்கிறேன்னா 40 வருஷம் கூட சேர்ந்து ஒரே கட்டிலில் படுக்க போகிறேன், நீங்களா போய் கூட படுத்துன்னு இருக்க போகிறீங்க, ரைட்? நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பையன் உனக்கு சரி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அந்த அதெல்லாம் பேச வேண்டிய ஏஜா இது. ஹூ ஆர் யூ டு டிசைட்? சாம்பிரதாயம்லாம் பக்கத்தில் வச்சுருங்க, பட் திங்க் அபவுட் இட், வாட் இஸ் மேரேஜ்? இட்ஸ் அ லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ், இல்லை? அந்த செக்ஸ்ன்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரப்பவே அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, நோ இந்த வயசில் உனக்கு ஏன் இதெல்லாம் விபரீதம்னு சொல்லிட்டு அதை அவனையே வெறுக்க வச்சு, அவளையே வெறுக்க வச்சு, அப்புறம் போய்ட்டு உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருடானா எப்படி இருப்பான்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை குவஸ்டன்? ஸோ ஆஸ் அ பேரண்ட், இந்த மாதிரி சுற்றி இருக்கிற நான்சென்ஸ்லலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, வென் யூ ஃபைண்ட் யுவர் சைல்டு கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் வித் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், வாட் டூ யூ டூ? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக எடுத்துட்டீங்க, மைண்ட் ஃப்ரெஷ் காமிச்சு விட்டீங்க, லவ் கிளாஸே எடுத்து வச்சிங்க, ரைட்? அதுக்காக ஒன்று அந்த ஞானோதயம் வந்து சுத்த போகிறதில்ல, ரிமெம்பர் இட்ஸ் சுனாமி, ரைட்? வென் யூ ஃபைண்ட் ஆஸ் அ பேரண்ட், உங்களோட ஃபோக்கஸை எது பண்ணக்கூடாதோ அது மேலே வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல அது மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக வரும். எது பண்ணணுமோ, செட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஃபார் யுவர் சைல்ட், டூ யுவர் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா டூ யுவர் பெஸ்ட்னா அந்த குழந்தை நான் 40 தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போச்சேன்னா, டிமாண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அதுக்காக பார்த்து டிமாண்ட் பண்ணுங்கள். பிரெயின் கேன்சர் வந்த, பிரெயின் ஃபீவர் வந்த குழந்தைய போய்ட்டு நீ 100 மார்க் வாங்கு அப்படின்றது கிடையாது, மார்க்கு பற்றியே கிடையாது. யூ ஷுட் கம்பேர் தம் வித் தியர் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ், ரைட்? நீ 100 வாங்குன்னு சொல்கிறது கிடையாது, குவார்ட்டர்லியில் 60 வாங்கிட்டு வந்த, ஏன் எனக்கு ஹாஃப் இயர்லிலையும் 60 இருக்குது, வேர் இஸ் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட் கிராஃப்? கெட் தம் ஃபோக்கஸ்ட் அகேன் அண்ட் அகேன் ஆன் டு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், லேர்னிங் ஸ்கில்ஸ், இஃப் பாசிபிள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடுங்க. ஏன்னா அதில் தான் பாடியில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ்லாம் ட்ரெயின் ஆகும். உட்கா வச்சுக்கிட்டே படிப்பில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால அவங்க எனர்ஜிஸை கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றது இட்ஸ் கோயிங் டு பி இம்பாசிபிள். ஸோ ப்ரொடியூஸ் ஃபார் தெம் யூனோ அந்த ஃப்ளஷிங் அவுட் மெக்கானிசம்ஸ். ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எனி அதர் குவெஸ்டன்? நான் இன்னும் 2-3 முடிச்சுட்டு போயிட்டு முடிச்சிடுறேன். நீங்களும் டயர்ட் ஆகிட்டீங்க, நானும் டயர்ட் ஆகிட்டீங்க. நான் பேரண்டிங் பற்றி பேசினேன்னா 70 வருஷம் பேசுவேன்.